அகம் பரம் பிரம்ம தன்னாம்ன குருத்தமான நாராயணம் ரங்கநாதோ பிரணமாமி புனப்புனஹ. ஸ்ரீ நாராயண யோகீந்திரன் பரவரிய கிருபாசிரயம் ரங்கேசபாகவினதம் ஸ்ரீநிவாசம் நிம்பஜே ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி பிரணாமம் லக்ஷ்மணமுனி பிரதிகிருண்ணாது மாமகம் பிரசாதயதீயத் சூக்தி ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதிம் தஸ்மை ராமானுஜாரியாய நம பரமயோகினே யஸ்ருதி ஸ்மிருதி சூத்ராணாம் அந்தர்ஜ்வரமசீசமத் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் அயக்ரீவம் உபாஸ்மஹே. யஜராஜ சப்ததி பகவத் ராமானுஜர். சிங்கள வருஷம் சித்திரை மாதம் சுக்ல பஞ்சமி வெள்ளிக்கிழமை திருவாதிரையில் 13/4/2017 ஸ்ரீபெரும்பூதியூரில் ஹரிதகுலத்தில் ஆசூரி கேசவ சோமயாஜிக்கும் பெரிய திருமலை நம்பியின் சகோதரியான காந்திமதி எனும் ஸ்ரீ பூமி பிராட்டியாருக்கும் திருக்குமாரனாக அவதரித்தார். மாமாவினால் லட்சுமணன் இளைபெருமாள் என பெயரிடப்பட்டார். 16வது வயதிற்குள் வேதசாஸ்திரங்களை கசடரக் கற்றார். 17வது வயதில் தஞ்சமாம்பாள் ரட்சகாம்பாள் என்பவளை மணந்தார். பின்னர் காஞ்சிபுரம் சென்று யாதவ பிரகாசரிடம் அத்வைத மத நூல்களை கற்றார். இவர் தம் அறிவின் கூர்மையையும் திண்மையையும் அறிந்த குரு இவரால் தன் மதத்திற்கு கேடு நேரும் என அஞ்சி காசி யாத்திரைக்கு அழைத்துச் சென்று கொன்றுவிட எண்ணியதை சிறியதாயாரின் குமாரர் கோவிந்தரின் மூலம் உணர்ந்து யாத்திரையினின்றும் மீண்டு பேரொழாளர் தம்பதிகளால் காப்பாற்றப்பட்டார். காஞ்சி கேந்திரருடைய ஆளவந்தார் ஆச்சாரியரால் இவர் நம் சம்பிரதாய ரட்சகராக கடவுது என அனுகிரகிக்கப்பட்டு திருக்கச்சி நம்பியின் மூலமாக தேவாதிராஜனால் நாராயணனே பரதத்துவம், பிரிக்கில் பேதமும் கூட்டில் அபேதமுமே நம் தரிசனம், பரமனையடைய பிரபத்தியே உபாயம், அந்திம ஸ்மிருதி அவசியமில்லை, சரீராவதானத்தில் மோட்சம், பெரிய நம்பி திருடிகளையே ஆசிரியப்பது எனும் 6 வார்த்தைகளை கொண்ட உபதேசமாக பெற்றார். பின்னர் மதுராந்தகத்தில் எதிர்கொண்ட பெரிய நம்பிகளிடம் பஞ்சசம்ஸ்காரங்களை பெற்று பெருமாள் கோவிலில் நம்பிகளிடமே வேதாந்த காலட்சேபம் செய்து அதிவிரக்தராய் துறவு பூண்டு வரதராஜ பெருமானால் எதிராஜர் என அழைக்கப்பெற்றார். ஊரத்தாழ்வான் போன்ற கீடர்களுடன் ஸ்ரீரங்கம் எழுந்துள்ளி திவ்ய தம்பதிகளை சேவித்து மங்களாசாதனம் செய்த பொழுது பெரிய திருமாலால் நம் உடையவர் என அனுகிரகிக்கப்பெற்று கோயில் நிர்வாகத்தையும் நியமிக்க அதை ஏற்றார். உடையவர் வகுத்தளித்த நடைமுறைகளே இன்றளவும் பின்பற்றப்படுவதை கோயிலில் காணலாம். திருக்கோட்டியூர் நம்பிகளிடம் விடாமுயற்சியுடன் 14 தடவை சென்று சிஷ்யராகி அஷ்டாட்சர தர்மஸ்லோகங்களின் ரகசியார்த்தங்களை உபதேசம் பெற்றார். மந்திரார்த்தத்தை ஒவ்வொரு கோயிலின் அஷ்டாங்க விமானத்திலிருந்து பக்தர்களான பொதுமக்களுக்கு உபதேசித்து அனைவரும் வீடு வேறு பெற்று உய்ய வேண்டும் எனும் தனது உயர்ந்த பெருநோக்கத்தை வெளிக்காட்டினார். இவரது பரோபகார சிந்தையை பாராட்டி திருக்கோட்டியூர் நம்பியே வைஷ்ணவ சித்தாந்தத்திற்கு ராமானுஜ தரிசனம் என பெயரிட்டார். இவருடைய கருணை செயலன் என்றும் நாமும் உபதேசம் பெற்றோம். இவர் எம்பெருமானாரோ என வியந்தாராம். அன்று முதல் எம்பெருமானார் எனவும் அழைக்கப்படலானார். பின்னர் வடதேசம் சென்று காஷ்மீரில் போதாய விருத்தியை பெற்று பிரம்மசூத்திர பாஷ்யம், வேதாந்தசாரம், வேதாந்த தீபம், வேதாந்த சங்கிரகம் நூல்களை இயற்றி ஆளவந்தாரின் கனவை நனவாக்கினார். சூத்திர பாஷ்யத்தை கேட்டு சரஸ்வதி தேவி அதற்கு ஸ்ரீபாஷ்யம் என்றும் உடையவருக்கு ஸ்ரீபாஷ்யகார் எனவும் திருநாமமிட்டு தான் ஆராதித்த லட்சுமி ஹைகிரீவினையும் அளித்து அருளினாள். பங்குனி உத்தரத்தின் போது திவ்ய தம்பதிகளின் சேர்த்தியில் கெஜியத்திரத்தை அனுசந்தித்து பிரபத்தி அனுஷ்டான கிரமத்தை நமக்கு காட்டி தானும் கிருதார்த்தரானார். நித்தியம் எனும் நூலினால் பரமே காந்திகளின் திருவாராதன முறையை சிக்ஷித்தார். சிஷ்யரான பிள்ளானி திருவாய்மொழிக்கு உரை 6000 எழுத நியமித்து அவருக்கு திருக்குறை பிரான் பிள்ளான் என்றும் அவர் உரைக்கு பகவத் விஷயம் என்றும் திருநாமம் சாற்றியபடி 74 சிம்மாசனாதிபதிகளை நியமித்து விசிஷ்டாத்வைத மத பிரச்சாரத்திற்கு வித்திட்டாயிற்று. இவ்வாறு ஸ்ரீவைஷ்ணவ லோகத்திற்கு ராப்பியராயும் பிராபகராயும் குருவாயும் குல தெய்வமாயும் விளங்கிய யதராஜரை 70 ஸ்லோகங்களால் துதிக்கப் புகுந்த சுவாமி தேசிகன் அசாவசாவிதி ஸ்ருதிகளுக்கு இணங்கவும் யதராஜரின் சீசூக்திகள் அனைத்தும் பரமுருகனையே இலக்காக கொண்டபடியாலும் ஆச்சாரிய பரம்பரையில் பிரதம குருவான சிவன் நாராயணனையே முதலில் துதிக்க தொடங்குகிறார். கமத்யாஜ்யம் குரும் வந்த கமலாகிரகமே தினம் பிரபக்தா சந்ததாம் பக்தா பஞ்சராத்திரே ஸ்வயம். சுவாமி தேசிகன் தனது மாமாவான ஆத்திரேய ராமானுஜாச்சாரியர் எனும் அப்புள்ளாரிடம் வேத வேதாந்தங்களையும் பிற சாஸ்திரங்களையும் சம்பிரதாயங்களையும் கசடரக் கற்றவர். அவ்வாறு பயின்ற பொருள்களுக்கெல்லாம் மூலமாக திகழ்வது ஆச்சாரிய தன்மைக்கே எல்லையலமாக விளங்கிய யதராஜருடைய சீதுக்திகளான ஸ்ரீபாஷ்யாதி நூல்களே. இவற்றில் அறியப்படுபவை அனைத்தும் எம்பெருமான் தொடங்கி யதராஜர் வரை இடையறாத உபதேச பரம்பரையாலே வந்தவை. எனவே லட்சுமிநாதன் தொடங்கி யதராஜர் வரை உள்ள ஆச்சாரிய பரம்பரையை இதயத்தில் அடங்காத பக்தி வள்ளத்தில் மூழ்கியவராய் துதிக்க தொடங்குகிறார். தொடங்கியவருக்கு நான் எழவில்லை. ஏன்? எம்பெருமான் விசித்திரமான சக்தியை ஆற்றலை உடையவன். அனைத்தையும் ஆக்கியும் காத்தும் அழித்தும் விளையாடுபவன். எங்கும் இருப்பவன். அளவற்ற சொரூபத்தையும் திருமேனியையும் குண விபூதிகளையும் உடைய அவனை யார் காண்பது? எப்படி துதிப்பது? வேதங்களே அவனை துதிக்க புகுந்து பின்வாங்கியதே. ஆயினும் அவன் நம் ஆச்சாரிய பரம்பரையில் பிரதமாச்சாரியனாயிற்றே. மகாபிரளயத்திற்கு பிறகு தத்துவங்களையும் அண்டங்களையும் படைத்து தன் நாவிக்கமலத்தில் நான்முகனை சிருஷ்டித்து நமக்கு தரண கலையபரங்களை அதாவது உடலையும் புலன்களையும் அளித்து உருவாக்க நியமித்த போது அறிவிலியாய் அசக்தனாய் தவித்த பிரமனுக்கு 4 வேதங்களையும் உபதேசித்தான். நாமே கற்றவன் என ஆணவம் தலை தூக்கிய போது மது கேடுவர்கள் வேதங்களை பறித்துச் செல்ல அவர்களை கொன்று வேதங்களை மீட்டு மீண்டும் வெள்ளை பரிமுகனாய் தேசிகராய் நின்று உபதேசித்தபடியாலே ஆதிகுருவான பரமனை வணங்கி துதிக்கலானார். உபதேச பரம்பரையாக ஞான தனம் நம்வரை கிடைக்க பரமோபகாரம் செய்தவள் புருஷகார பூதையான பிராட்டி. இவளோடு சிறிதும் பிரியாத திருமார்பனாய் சேர்ந்தே சேஷியாய் நம் தியானத்திற்கும் சாட்சாத்காரத்திற்கும் இலக்காகிறவள் இலக்கராகிறவன் சிவபதியான ஆதிகுரு. இவன் வேதங்களை மாத்திரம் வெளியிட்டவன் அல்ல. இவனை அடைவதற்கு உபாயமான ஆராதன கிரமத்தை பாஞ்சராத்திர ஆகமத்தின் மூலமாகவும் தர்ம ஞான பக்தி பிரபத்தி யோகங்களை கீதியின் மூலமாகவும் தானே சங்கல்பித்து உபதேசித்த ஆதிகுருவை வணங்குகிறேன். சகதன்ம சரீம் சௌரேக சம்மந்திரித ஜெகத்திதாம் அனுகிரகமயம் வந்தே நித்தியம் அஜாத நிகிரகம். சுவாமி தேசிகன் இங்கு தனித்து பிராட்டியை சேவிக்கிறார். முன்பே கமலா கிரகவேஜனம் என்று பெருமாளோடு பிராட்டியையும் சேவித்தாகிவிட்டது. ஆயினும் தந்தையை விட தாய்க்கு மக்களிடம் பாசம் வாத்சல்யம் அதிகம். உபதேச பரம்பரையிலும் தனித்தும் ஆச்சாரியனாகிறாள். எனவே இத்தனியனை தனியாக அவதரிப்பித்தார். மகாபிரளயத்திற்கு பிறகு அறிவின்றி ஜடப்பொருள் போன்று மயங்கி கிடக்கும் ஜீவராசியை உய்விக்க எண்ணி கருணாமூர்த்தியான உனது தூண்டுதலால் பிரமனை படைத்து அவன் மூலமாக உடலையும் புலன்களையும் அளித்து வேதங்களை உபதேசிக்க செய்தேன். அதிலுள்ள பக்தி பிரபத்தி யோகங்களை அனுஷ்டித்து இணைகளை அறுத்து நம் வீட்டை வந்து அடைவர் என எண்ணினேன். ஆனால் அசத்தங்கத்தினால் சூன்யம்தான் தத்துவம் என்றும் பிரம்மம் சத்தியம் ஜீவனும் ஜெகத்தும் பொய் என்றும் பல அபார்த்தங்களை வேதத்துக்கு கூறி உயும் வழியின்றி நம் மக்களை அவதியுறச் செய்கிறார்களே, இவர்களை திருத்தி ஆட்கொள்வது எங்கனம் என்று உலகினரின் நன்மையை பற்றி பிராட்டியோடு ஆலோசிக்கிறான் பகவான். இப்பொழுது திருக்குறுகூரில் மாறன் ஷடவன் ஜெரித்திருக்கிறான். அவன் பரம சாத்திகன். நாம் நேரில் சென்று தத்துவார்த்தங்களை உபதேசித்து அவன் மூலம் உலகினரை வாழ்விக்கலாமா என வினவ பிராட்டி கூறுவாள், நாகா, நாமே நேரில் சென்று நாங்கள்தான் ஜெகத்காரணம், நாங்களே சேஷிகள், பிராப்பியமும் பிராபகமும் நாங்களே என்று சொன்னால் நம்ப மாட்டார்கள். யானையைக் கொண்டு யானையை வசப்படுத்துவது போல ஒரு ஜீவனை கொண்டு பிற ஜீவர்களுக்கு தத்துவ அறிவை புகட்ட வேண்டும் என்றார். அதற்கு எம்பெருமான், நம் சேனாதிபதியான விஸ்வசேனர் உத்தம ஜீவனாயிற்றே, ஆம், அவருக்கு தாங்கள் தத்தையிட புருஷார்த்தங்களை உபதேசித்து மாதரிடம் அனுப்புங்கள் என்றார் பிராட்டி. தேவி, நம் பரிஜனங்களுக்கு அவரவர்களுக்குரிய கைங்கரியங்களை நீங்கள் தானே கட்டளையிடுகிறீர்கள். எனவே தாங்களே உபதேசித்து மாறன் மூலம் உலகம் ஒதுக்கிய உபதேசித்து வரும்படி சேனாதிரியாழ்வானுக்கு கட்டளையிடுங்கள் என்றார் பரமன். இவ்வாறு லோகக்ஷேமார்த்தமான மந்திராலோசனையை பெருமாளோடு கலந்து செய்கிறவர்கள் பிராட்டி. மேலும் இவள் அனுகிரகமே கருணையே வடிவமாக விளங்குபவள். பிரஜைகளுக்கு ஹிதத்தையே நன்மைகளையே செய்வதே இயல்பாக உடையவள். எம்பெருமான் தண்டகரன் சிக்ஷை அளித்து திருத்துபவன். இவளோ நிகிரகம் என்றால் என்ன என்பதையே அறியாதவள். எனவே ஜீவனுக்கு துன்பத்தை அளிப்பது பற்றி எண்ணுவதற்கே வாய்ப்பில்லாதவள். சரணடைந்தவர் யாராயினும் அனைவருக்கும் அபயம் அளிக்கிறேன் என்று பரமனின் சரணாகத சம்ரக்ஷணமாகிற தர்மத்தை பிரியாமல் உடனிருந்து அனுஷ்டிப்பவள். ஜெகத்ரட்சகனின் குற்றவாளியை தண்டிக்கும் எண்ணம் மேல்வங்காமல் இருப்பதற்காக கணமும் பிரியாமல் இருக்கிறார். ஆதலால் சேனாதியாழ்வானுக்கு தத்துவங்களை உபதேசித்து லோகோபகாரம் செய்த பிராட்டியை சேவிக்கிறேன். வந்தே வைகுண்ட சேனான்யம் தேவம் சூத்திரவதி சகம் யத்வேத்ர சிகரஸ்பந்தே விஸ்வமேதத்யவஸ்திதம். அடுத்து சேனை முதலியாரை சேவிக்கிறார். இவர் சாத்திய தேவர்கள் என்று வழங்கப்படுகிற நித்திய சூரிய கோஷ்டிக்கும் முக்தர்களுக்கும் தலைவர். முக்தர்கள் பக்தி அல்லது பிரபத்தியை அனுஷ்டித்து பிரகிருதியின் தொடர்பை தொலைத்து ஸ்ரீவைகுண்டம் சென்றவர்கள். நித்தர்களோ பிரகிருதி சம்பந்தமே இல்லாது சுத்த சத்துவங்களா எப்பொழுதுமே பிரம்மானந்த அனுபவம் செய்து கொண்டு இருப்பவர்கள். பகவத் கைங்கரியங்களில் ஈடுபட்டிருப்பவர்கள். இவர்கள் இருக்கும் இடத்தை போக விபூதி, வைகுண்ட லோகம், அபராகிருத லோகம் என்றும் கூறுவர். இதற்கு கீழ் உள்ளதை பிராகிருத லோகம், லீலா விபூதி என்பர். இங்கு கோடிக்கணக்கான அண்டங்களும் அண்டத்தில் 14 உலகங்களும் உண்டு. இதில் உள்ளவர்கள் பக்தர்கள், புண்ணியபாவங்களாகிற பாசங்களினால் கற்றுண்டவர்கள். இந்த லீலா போக விபூதிகள் திவ்ய தம்பதிகளின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடந்து வருகின்றன. திவ்ய தம்பதிகளுக்கு அடுத்தபடியாக இவற்றை கண்காணிப்பவர் விஸ்வசேனர். எனவே அனைத்தும் இவருடைய செங்கோல் ஆட்சிக்கு கட்டுப்பட்டது. நம்மாழ்வாருக்கு மந்திரங்கள், மந்திரார்த்தங்கள் முதலாக தத்துவஹித புருஷார்த்தங்களை ராட்டியின் நியமனப்படி உபதேசித்து பேருதவி புரிந்தபடியால் இவர் 3வது ஆச்சாரியர் ஆகிறார். இவர் சூத்திரபதி எனும் மகிழ்ச்சிக்கு பதியாவார். இங்கு மனைவியோடு கூடிய சேனாபதி முலியாரை வணங்க காரணம் உண்டு. பரதாழ்வான் ராமனை காட்டி நின்றும் மீட்டு அழைத்து வருவது என நிச்சயித்த போது 4 வகை படையினரையும் தன்னோடு காட்டிற்கு வரும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது படையினரின் மனைவிமார்கள் ராமபக்தியினால் தங்கள் கணவன்மார்களை காட்டிற்கு விரைந்து புறப்படும்படி தூண்டினார்கள். அதேபோல நம்மாழ்வார் வேதங்களின் விழுப்புரலை உபதேசிக்க பூலோக பிரஜைகளை திருந்தி முமுட்சுகளாக ஆகி எம்பெருமான் திருவடிகளில் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க எம்பெருமான் அனுகிரகம் பெற்று ஸ்ரீவைகுண்டம் வருவார். அவர்களோடு நாம் கலந்து பழக என்ன பாக்கியம் பண்ணினோம் என்று மகிழ்ச்சியினால் பாட்டியின் நியமனப்படி சேனை முதலியாரே நம்மாழ்வாருக்கு உபதேசிக்க விரைந்து புறப்படும் என்று தூண்டினாலாம் சூத்திரவதி. இவ்வுபகாரத்தை கணிசித்து சூத்திரவதியோடு அவரை சேவிக்கிறார். நற்பணிகளுக்கு இடையூறுகள் பல என்பார். ஆழ்வார் உபதேசத்தினால் பிரஜைகள் மோட்சத்தை விரும்புவார்களாயின் சம்சார நியூனதாபீதாக திரதசாக பரிபஞ்சினா. இங்குள்ள மக்கள் மோட்சத்தை விரும்பி உபாயத்தை ஆழ்வார் உபதேசப்படி செய்து சிவிகொண்டம் சென்றால் இவ்வுலகில் யாகமுடைய கர்மாக்களை செய்வர் குறைந்து விடுவர். தேவர்களுக்கு ஹவிர்பாகம் அவி உணவு கிடைக்காது. எனவே தேவர்கள் ஆழ்வார் உபதேசம் பரவாமல் இடையூறு செய்வார்களே எனில் ஆம். ஆயினும் சேனை முதலியார் செங்கோலை பெரம்பை கையில் எடுத்தால் தேவர்கள் உள்பட எல்லோரும் நடுங்குவரே. எனவே சூத்திரவதியின் கணவனான சேனை முதலியாரை வணங்குவோம். எஸ்ய சாரஸ்வத ஸ்ரோதோ வகுளாமோத வாசிதம் ஸ்துதீனாம் விஸ்ரமாயாலும் சடாரிம் தம் உபாஸ்மகம். நம்மாழ்வார் பாண்டிய நாட்டின் தாமிரவர்ணி நதிக்கரையில் உள்ள திருக்குறுகை நகரில் கலியுகம் பிறந்து 46வது நாளில் கிபி 9வது நூற்றாண்டின் முற்பகுதியில் பிரமாதி வருஷம் வைகாசி மாதம் பௌர்ணமி வெள்ளிக்கிழமை விசாகா நட்சத்திரம் கூடிய சுபதினத்தில் சிவன் நாராயணன் சேனை முதலியார் இருவரின் அம்சமாக காரியார் உடையனங்கை எனும் பாகவதோத்தம தம்பதிகளுக்கு திருக்குறுங்குடி நம்பி பெருமானின் அனுகிரகத்தால் திருக்குமாரராக அவதரித்தவர். பன்னெண்டு நாட்கள் வரையிலும் பால் உண்ணாது, அழாது, அசையாது, கண்கள் திறக்காது இருந்தவையார். ஆழ்வார் திருநகரில்